முத்தழகி பேரு ஓ அழகு இங்கே யாரு, முத்தழகி பேரு ஓ அழகு இங்கே யாரு, இருபாணம் பாடும் பாட்டு நாடு இத கேட்டு பாட்டு குடிக்கலன்னா தளபதியின் வீரம் கண்டு கருதலை தான் குதிப்பதா, ஒரு வாழ கண்டு வாழ கண்டு வம்பு சண்டை இருப்பதா, தளபதியின் வீரம் கண்டு கருதலை தான் குதிப்பதா, வாழ கண்டு வாழ கண்டு வம்பு சண்டை இழுப்பதா, இன்னைக்கு கத்தி இறங்க போகுது நாளைக்கு பழலதான் கழுகு கொட்ட போகுது, உன்னை விட்டு வச்சா குத்தமடா வெளியே சிந்தட்டோ ரத்தமடா, என் கையில் வாழை எடுப்பேன் சின்ன பையா உன்னோட வாழ இருப்பேன், கையில் வாழை எடுப்போம் முயலே புத்து வாழில் உன்னையே சுற்றி கொள்ள போனா.